ஏக்கம் என்னை இங்கு தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, பண்ணமா மனம் மின்னுமா, தேடி தேடி தொலைந்திடும் பொழுது தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ, தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. இந்த கனவு நிலைக்குமா, தினம் காண கிடைக்குமா, ஹேப்பி பர்த்டே வினோத், உன் உறவு வந்ததால் புது உலகம் திறக்குமா, கோழி உந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே, கட்டு தடவி என்று பார்த்தையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே, வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான் வாழ்ந்து பார்த்து வீழ்ந்திடே. திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சேன். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. சிவந்து தலை சுற்றியதே, இதயம் வலிக்குதே, இரவு கொதிக்குதே, இது ஒரு சுகம் என்று புரிகிறதே, நேற்று பார்த்த நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே, கூட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறது, இது என்ன உலகம் என்று தெரியவில்லை, விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை, இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் எதுவும் இல்லை, தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ, ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வே